ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೀರಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾಹರಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಕ ಮದೀಮಹೇ ವೃಢೀಮಹೇ ಚ ತತ್ರಾ ದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲ ಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ದೇವೋ ನಃ ಶುಭಮಾತನೋತು ದಸದಾ ನಿರ್ವರ್ತಯನ್ ಭೂಮಿಕಾಂ ರಂಗೇಧಾಮನಿಲಬ್ಧ ನಿರ್ಭರ ರಸೈರಧ್ಯಕ್ಷಿತೋ ಭಾವುಕೈಃ ಯದ್ಭಾವೇಷು ಪೃಥಗ್ವಿದೇಷ್ವನುಗುಣಾನ್ ಭಾವಾನ್ ಸ್ವಯಂ ಬಿಭ್ರತಿ ಯದ್ಧರ್ಮೈರಿಕಧರ್ಮಿಣೀ ವಿಹರತೆ ನಾನಾಕೃತಿರ್ನಾಯಿಕಾ. ಶ್ರೀಯಪತಿಯಾನ ಭಗವಾನ್ ಧರ್ಮ ಸಂಸ್ಥಾಪನಾರ್ಥಕ್ಕಾಗದಾನ್ ಅವತಾರಂಗಳೇ பண்றேர். சுவாமி கிருஷ்ணன் சொல்லும்பொழுது பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு, சாது ரக்ஷணம் துஷ்ட நிகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து எல்லா அவதாரங்கள் விசேஷமாக இருக்கலாம், ஆனா துஷ்ட நிகிரகம் மட்டுமே இல்ல, பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். வந்து இங்க வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நம்மளோட நம்மளா இருந்து எல்லாருக்கும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி காட்டணும் அப்படின்னு. சில அவதாரங்கள தர்மத்தை தானே அனுஷ்டானம் பண்ணி காட்டுவேன், ராம அவதாரங்கள் மாதிரி அவதாரத்துல. ஒவ்வொரு அவதாரத்திலயும் சாது ரட்சணம் துஷ்ட நிகிரகம்னு இருந்தா கூட சில விசேஷ தர்மங்கள் அந்தந்த அவதாரத்துல இருக்கு. இங்க வந்து நம்ம இன்னைக்கு தசாவதார ஸ்லோகம் பார்க்க போறோம். தயா சதகத்துல தசாவதாரம் பார்த்தோம். அங்க வந்து எப்படி தயாதேவியுடைய அனுகிரகத்தினால பெருமாள் தயா, அந்த தயினாலதான் பெருமாள் அவதாரம் பண்ணி, எப்படி எப்படி அந்தந்த அவதாரத்துல நமக்கு என்ன தயை பண்ணா, அந்தந்த அவதாரங்கள்ல இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட நம்ம வந்து சேத்து ஸ்நானம் பண்றோம் இல்லையா, ராமருடைய அனுகிரகத்தினால கண்ணனுடைய அனுகிரகத்தினால கீதையை கேட்கிறோம், அப்படி எல்லாத்தையும் என்னென்ன தயை பண்ணா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது தயாசத்தகத்துல. இங்க வந்து தசா அவதாரத்துல சுவாமி தேசிகன் வந்து லீலையை அனுபவிக்கிறார். ஒவ்வொரு இது இந்த அவதார விசேஷத்தை சொல்லணும்னு இல்ல, அந்த அவதாரத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த மத்ஸ்ய அவதாரமா பெருமாள் எடுத்தேரே அவர் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு அவதாரத்திலையும் அது லீலா மாத்திரமாக என்னென்ன அழகா அவர் வர்ணனையை பண்ணி அந்த வர்ணனை இந்த பெருமாள் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு தசாவதாரம் பண்ற. தசாவதார ஸ்லோகம் சுவாமி தேசிகன் எங்க பண்ணேர் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல பண்ணேர். ஒவ்வொரு ஸ்தோத்திர பாட்டமும் ஒரு ஒரு ஊர்ல பண்ணேர். ஸ்ரீரங்கத்துல நம்ம அகோபில மட்டம் ஆதீனத்துல இருக்கிற தசாவதார சன்னதி அப்படின்றது மிக பிரசித்தமான சன்னதி. இன்னைக்கு கூட நம்ம அகோபில மட்டம் அவாதான் இன்னைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரே இடத்திலேயே நம்ம அழகா பத்து பெருமாளையும் சேவிச்சிடலாம். நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய கோட்டைன்னு சொல்லுவார். திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, ஸ்ரீரங்கத்துக்கு அவருக்கு ஒரு ஆசை. சப்த பிராகாரம் இருந்தது, பிரம்மலோகத்திலேயே பகவான் இருக்கும்பொழுதே சப்த பிராகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல கட்டினா, அந்த காலத்துல யுக யுகமா இருக்கார் ரங்கநாதர். எப்போல இருந்திருக்காருன்னா, ராமருக்கு முன்னாடியில இருந்தே இருக்கார் பூமியில. ராமாவதாரத்துல ரகுவம்சத்துல இருந்தார். அங்க அயோத்தியால சப்த பிராகாரமும் இருந்துதான். அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு வரைச்சியும் இருந்தது. அப்போ ஒரு யுகம் யுகம் மாறும்பொழுது அந்த பிராகாரம் எல்லாம் இடிஞ்சிருக்கும் இல்லையா. இன்னைக்கு கூட உள்ளேந்து மூணாவது சுற்று வெள்ள வந்தா, ஏழு பிராகாரத்துல உள்ளிருந்து மூணாவது சுற்று வந்து திருமங்கை மன்னன் சுற்று அப்படின்னு சொல்லுவார். அவர் பேர்பட்ட ரங்கராஜன் ஆச்சே. அந்த ரங்கராஜனுக்கு அப்படி சப்த பிராகாரம் இருந்து கோட்டை கட்டணும்னு ஆசை. கோட்டைன்றது அந்த செவருலாம் மதில்லாம் பார்த்தா எப்படி பேர்பட்ட ஆச்சரியமான மதில். அதுக்கு நிறைய துட்டு வேணும். திருமங்கை மன்னன் மன்னனாகவே இருந்தேர். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேர். பரம பாகவதாளுக்கு தினமும் ஆயிரம் பேருக்கு ததியாராதனை பண்ணி அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துட்டேர். தன்னுடைய அம்மங்கார் மனைவி சொன்னதுனால, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறவர் தான் நான் கல்யாணம் பண்ணி பேர், இவ்வளவு ததியாராதனை தினமும் பண்ணணும்னு. கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவரால் அதை பண்ண முடியலன்னு திருடவே ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி ரொம்ப ராஜாக்கள் கிட்ட எல்லாம் கேட்டு நிறைய சேர்த்து வச்சு இந்த மதில் பண்ணலாம் அப்படின்னும் போது, பூர்த்தி பண்ணும்பொழுது அவருக்கு திருப்பியும் ஒரு கஷ்டம் வந்தது. அதுக்கான சரியான துட்டு போறலையோ என்ன அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, நாகப்பட்டினத்துல ஒரு பௌத்தர் சிலை இருந்தது, தங்கத்தாலேயே பண்ண சிலை. அதை வச்சு எதுக்கு பௌத்தர் அவ என்ன சொல்றா, சந்நியாசம் அப்படின்றா, உலகத்தை எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்றா, உலகத்தையே விட்டுடணும், உலகமே சூன்யம், எல்லா பந்துத்தையும் விட்டுடணும். அவளுக்கு எதுக்கு தங்கம் வெள்ளி, எங்க ரங்க ராஜனுக்கு தானே இந்த தங்கம் இருக்கணும் அப்படின்றது திருமங்கை ஆழ்வாருடைய மனோபாவம். அதுக்குன்னு நம்ம எல்லாம் போய் திருடி போடணும்னு அவசியம் இல்ல. அவர் அப்பேற்பட்டவர், அவருக்கு தத்துவத்தை புரிஞ்சதுனால இவா இத்தனை சன்னியாசத்தை இத்தனை எல்லாத்தையும் உடு உடுன்னு சொல்லவருக்கு எதுக்குப்பா தங்கம் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஆனா பாத்தர் அதை எடுக்க முடியல, பௌத்தர் சிலையை எடுக்க முடியல. ஏன்னா அந்த ஆர்கிடெக்சர் கட்டினவா அந்த மாதிரி கட்டியிருப்பா, கீழே வந்து அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கட்டின வந்து அது ஒரு விதமா கட்டியிருக்கான். அப்ப அதை தெரிஞ்சுக்கணும். அவருக்கு நாலு மந்திரி இருந்தார், அற்புதமான மந்திரிகள். அதுல ஒருத்தர் அனுப்பிச்சு நீ கேட்டுண்டு வா அப்படின்னாரு. அவன் வந்து இலங்கையில இருந்தான் அவங்க கட்டினோம். அப்ப நேர போய் இதை எப்படி எடுக்கணும்னு கேட்டா சொல்லிடுவாளா? சொல்ல மாட்டா யாருமே. அதனால இவர் என்ன பண்ணார், அவர் ஒரு பௌத்தர் வேஷமா போட்டுட்டு போய், ஒரு பௌத்த மாங்க் மாதிரி போட்டுட்டு போய் அங்க போய் ஒன்னு அழுதாரா, அந்த மாதிரி நாகப்பட்டினத்துல இருக்கிற பௌத்தர் சிலையை யாரோ எடுத்துட்டான் அப்படின்னு. அப்ப அவர் வந்து அப்படிலாம் எடுக்க முடியாது அவ்வளவு சுலபமா, ஐயோ என்ன கலிகாலம் கலிகாலம் இப்படி எடுத்துட்டாலே அப்படின்னு. அதுக்கு நான் அவ்வளவு விசேஷமா ஒரு யந்திரம் வச்சிருந்தேன், அதுக்கு கீழே ஒரு யந்திரம் இருக்கு, அதை திருப்பினா மண்டபம் மேல ஒண்ணு திரும்பும் யந்திரம், அதையும் போய் திருப்பினாதான் அந்த சில வெள்ள வரும், இது யாருக்குமே தெரியாதே எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டேன். சரி நமக்கு விஷயம் கிடைச்சதுப்பா அப்படின்னு, சரி கவலைப்படாதையும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து திருமந்தி ஆழ்வார்கிட்ட சொன்னோம்னா அந்த பௌத்தர் சிலையை எடுத்து அதை வச்சுதான் அந்த அதெல்லாம் கட்டினரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காலத்துல அந்த ரங்கநாதனுக்கு அத்தனை பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், அதெல்லாம் பண்ணி அவர் விஜயமா இருக்கிற சமயத்துல அப்ப அந்த அதுக்கு ஒரு பிரதிநிதியா தான் தசாவதார கோவில் கட்டினார் அப்படின்னும். இன்னைக்கும் அந்த திருமங்கை ஆழ்வார் உடைய அச்சாவதாரமும் அந்த சன்னதியில உண்டு. அந்த சுவாமி தேசிகன் அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த ஸ்ரீரங்கத்துல வர சமயத்துல, தசாவதார சன்னதியில வர சமயத்துல அந்த பத்து பெருமாளையும் பார்த்து அவருக்கு ஒரு ஆசை, இவா பத்து தசாவதாரத்துக்கும் மங்களம் பண்ணணும். அப்ப யார் அவதாரங்கள் பண்ணா அப்படின்னா, சாட்சாத் ரங்கநாதன் தானே இத்தனை பெருமாளாக அவதாரம் பண்ணேர், சர்வாவதார காரணாக்காரா அப்படின்னு. எல்லா அவதாரத்துக்கும் காரணமானவன் யாரு அப்படின்னா, பிரணவாக்கார விமான நிலையாய ஸ்ரீ ரங்கநாதா விஜயி பவ நமோஸ்துதி. அந்த பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே அற்புதமாக யோகசைனத்தில் இருக்கிற ரங்கநாதன் தானே இத்தனை அவதாரங்களும் பண்ணேர். அப்படி பெரியவா எல்லாரும் திருமங்கை ஆழ்வார் நம்ம சொல்றோம் இல்லையா, தேசிகனு கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழி அப்படின்னு. ஒரு ஒரு ஆழ்வாருக்கு ஒவ்வொரு பெருமாள், பரத்துவமான பெருமாளையே மங்களாசாசனம் பண்றது சில ஆழ்வார்களுக்கு, முதல் ஆழ்வார்கள் அப்படியே பண்ணா, சில ஆழ்வார்கள் விபவத்தில் இருக்கிறவா ராமகிருஷ்ண அவதார் கிருஷ்ணா அவதாரத்தையே தான் நம்மாழ்வார் கொண்டாடினர். ஆனா திருவந்தி ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தை மட்டும்தான் கொண்டாடினார். அர்ச்சாவதாரம் தான் அவ்வளவு, இந்த கண்ணன் இந்த ரங்கநாதன் தானே கண்ணனாக அவதாரம் பண்ணேர், கண்ணன் ரங்கநாதனாக அவதாரம் பண்ணேர் எந்த இடத்துலயும் சொல்லல, இந்த ரங்கநாதன் தானே அங்கங்க ராமனாக அவதாரம் பண்ணான் அப்படின்னு அச்சாவதார பெருமாளையே கொண்டாடக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். அதே தான் சுவாமி தேசிகனும் அப்படியே, சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்ட வாசேபி நபே விலாசான்னு பேருமாளுடைய கைங்கரியம் போனோம்னு சொன்னார் இல்லையா, அதுல இங்க சொல்ற இந்த சாட்சாத் ரங்கநாதன் தான் இத்தனை அவதாரங்களும் பண்றார் அப்படின்னு. தயாசதகத்திலையும் பார்த்தா தசாவதாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 89வது ஸ்லோகம் அர்ச்சாவதார பெருமாளை சொல்லி அதுக்கப்புறம்தான் விபவாவதார பெருமாளையே சொல்றார். அப்படி அதனாலதான் அவர் கலியனுடைய கருத்துடையும், அவர் போலேயே தான் இவர் சுவாமி தேசிகனும். அப்படி பகவான் ஏன் அவதாரங்கள் பண்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம், தர்மரக்ஷணம் அப்படின்னு. அந்தந்த அவதாரத்துக்கு சில சில விஷயங்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. ராமாவதாரம்னு எடுத்தா சரணாகதி சாஸ்திரத்தை காட்டவே அப்படின்னு அதெல்லாம் பெரியவா காலக்ஷேபத்துல போனா இன்னும் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் மீறி அவதாரங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நிறைய அவதாரங்கள், அவதாராக அசங்கியாக அப்படின்னு. பகவான் அவதாரம் அது நம்ம சொல்றோம் இல்லையா, தெய்வகா மனுஷ்ய ரூபேன அப்படின்னு. யாரோ ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் வந்திருப்பான், திடீர்னு எனக்கு உதவி, ரொம்ப கஷ்ட காலத்துல இருந்து உதவி பண்ணிட்டு போடுறாரு சக்தி, எனக்கு தெரிஞ்சு அது பெருமாள் தான் இருக்கும் அப்படிங்கும் பொழுது அந்த பெருமாள் அவ்வளவு அவதாரம் பண்ணார், அவ மூலமாக வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணார். அப்படி பார்த்தா பெருமாளுடைய அவதாரங்கள் எவ்வளவோ, அதுலயும் கிருஷ்ணாவதாரம்னு பார்த்தாலே பல கிருஷ்ணா அவதாரங்கள் இருக்கு, ஒரு ஒரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்கு. கண்ணன் பிறந்த, இப்ப நம்ம வந்து பிறக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம், ஏன்னா நம்மளது வந்து பிராகிருத சரீரம் பஞ்சபூதத்தினாலே செய்யப்பட்டது. ஆனா கண்ணன் அப்ராகிருத சரீரம் ஆச்சு, அவன் அதை சங்கல்பித்து குட்டி குழந்தையா இருக்கான், திருப்பியும் கொஞ்சம் பெருசாகும் போது அவன் அதை சங்கல்பித்து இன்னொரு அவதாரம்னு தான் அது எடுத்துக்கிறோம். அவர் உடம்பு தானாலாம் வளராது, அவர் சங்கல்பிச்சு அப்படி ஆக்கிக்கிறார். அப்படி பல அவதாரங்கள், அதுல வந்து பாகவதத்துல 18 அவதாரங்கள் ஸ்ரீ சுக்கர் பரீட்சித்துக்கு அற்புதமாக சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய விஷ்ணு புராணங்கள்னு எடுத்தா பல அவதாரங்கள், 32 அவதாரங்கள் அப்படி நிறைய இடத்துல நமக்கு அவதாரங்கள் நிறைய எடுத்து காமிச்சிருக்கான். அதுல பாகவதத்துல வராகர், யஜ்ஞ கபிலர், அப்புறம் தத்தாத்திரேயர், குமாரர், அப்புறம் நரநாராயணர் அவதாரம், பிருத்து சக்கரவர்த்தி, ரிஷபயோகி, ஹயக்ரீவர், அப்புறம் அக்ஷயகூர்மா அவதாரங்கள், இப்படி பல அவதாரங்கள். அதுல நம்ம பெரியவா முக்கியமாக எடுத்துக்கிறது தசாவதாரம் அப்படின்னு, அதுவும் சுவாமி தேசிக்க நீங்க தசாவதார சன்னதியில மங்களாசாசனம் பண்ணதுனால இந்த பத்து பெருமாளை எடுத்து அற்புதமாக நமக்கு இங்க சாதிக்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் மங்களாசாசன ஸ்லோகம் ரங்கநாதனுக்கு, ஏன்னா இந்த ரங்கநாதன் தான் இத்தனை அவதாரம் பண்ணேர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு அவதாரத்துக்கு பத்து ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனுடைய பாணியில ஒரே ஸ்லோகத்திலேயே பத்து அவதாரத்தையும் வர்ணிச்சு கடைசி ஸ்லோகத்துல பலஸ்ருதி, எல்லா ஸ்லோகத்திலயும் பலஸ்ருதி உண்டு கடைசியில. அதை சொல்லி இந்த அற்புதமாக இந்த பதிமூணு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணு. அதுல முதல் முதல் ஸ்லோகமே ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணி தாயாரோட பிராட்டியோட மங்களாசாசனம் பண்ணி அவர் நமக்கு மங்களத்தை உண்டாகட்டும் அப்படின்ற மாதிரியான ஸ்லோகம். தேவோன சுபமாதனோ துத்தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கேதாமனிலப்த நிர்பரரசைரத்யக்ஷிதோ பாவுகை எத்பாவேஷு பிருதக்விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத்தர்மைரிகதர்மிணி விஹரதே நானா கிருதிர் நாயிகா அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல முக்கியம் என்னன்னா தேவோன சுபமாதனோத்து அப்படின்னு. தேவஹா அப்படின்னா சாட்சாத் பகவான், சுபமாதனோத்துனா சுபத்தை கொடுக்கட்டும், யாருன்னா நமக்கு எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. எப்பேற்பட்ட பெருமாள் அப்படிங்கும் பொழுதுதான் தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் அப்படின்னு இந்த பத்து அவதாரங்கள் எடுத்தவனை, அந்த பத்து அவதாரங்கள் எடுத்து இந்த பூமிக்கு அந்த பூமியில வேஷம் போட்டுண்டு அப்படிங்கிறார். ஒரு நாடகம் அப்படின்னா அந்த நாட்டகத்துக்கு நாயகன் ஒருத்தர் இருப்பான் ஹீரோ அப்படின்னு. ஒவ்வொரு அவதாரங்கள்லயும் ஒவ்வொரு நாடகம், நாடகம்னா நடிப்புன்னு எடுத்துக்கவானா, இது அத்தனையும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அந்தந்த நாடகத்துக்கு நாயக்கனாக பகவானும், நாயக்கன் இருந்தா நாயக்கு இருந்துதானே ஆகணும். அதனால அத்தனை அவதாரத்திலையும் தாயாரும் சேர்ந்து அவதாரம் பண்றான் அப்படின்றத தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம். எப்பேர் எந்த பெருமாள் அப்படின்னா ரங்கே தாமணி, அந்த ஸ்ரீரங்கத்துக்கு கஷேத்திரம், தாமணினா அவருடைய இடம், தாமம் அப்படின்னா நம்ம கஷேத்திரம்னு எடுத்தா அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு ரங்கே தாமணி லப்த நிர்பரரசை அத்தியக்ஷிதோ பாவுகைன்னு. ஸ்ரீரங்க அந்த கஷேத்திரத்துக்கு அத்தியக்ஷனா இருக்கிற சாட்சாத் ரங்கநாதன் அவர் எப்பேற்பட்டவர்னா லப்த நிர்பரரசை பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். என்ன ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், சாட்சாத் வைகுண்டத்துல பகவான் ஆனந்த லோகத்துல இருக்கான். அங்க இருக்கிற நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் எப்பயுமே ஆனந்தமயமாக இருந்து கொண்டாடுறான்றது இல்ல, அவ கொண்டாடுறா. அது மட்டும் இல்ல, பெருமாள் இங்கு அவதாரம் பண்ணாலும் அப்பேற்பட்ட பரிபூர்ணானந்த பாவு கைகி அப்படின்னு அந்த பாகவதோத்தமர்கள் ரசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வைகுண்டத்துல இருக்கிற அந்த பரிபூர்ணானந்தத்தை இங்கேயே நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு. பாகவதர்கள் பக்தர்களுக்கு அது பகவான் அதை நினைக்காத வாழ்க்கை என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி. சரி, அப்ப பெருமாள் எல்லாம் அவதாரம் பண்றேர், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சில தர்மங்கள் சொல்ல நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்னா அந்த பத்து அவதாரங்கள் மட்டும் இல்ல, எல்லா அவதாரத்தையும் தாயாரோட கூட அவதாரம் பண்றதுனாலையும் தர்மிணி எத் தர்மஈரிஹ தர்மிணி அப்படின்னு. அவர் ஒரு காரணத்துக்காக, தாயார் ஒரு காரணத்துக்காக, ராம அவதாரம் ராமர் ஒரு காரணத்துக்காக, தாயார் ஒரு காரணத்துக்காக, பெருமாளுக்கு என்ன தர்மம், அவர் என்ன காரணத்துக்காக அவர் அவதாரம் பண்றாரோ அதையே தானும் ஒரே கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது ஒரே அப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு, அப்பதான் நம்மளால முன்னே போக முடியும் அப்படின்ற மாதிரி. அத ஒரே காரணத்துக்காகவே ஒரே தர்மினி, அதனாலேயே தர்மம் அந்த பகவானுடைய தர்மத்துக்கு சேர்த்தா போல அதையே எடுத்துன்னு அந்தந்த அவதாரத்துக்கு அனுகூலமாக தாயாரும் கூடவே அவதாரம் பண்றா அப்படின்னு. எத்பாவேஷு பிருதக்விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி அப்படின்னு. பாவான் அவதாரங்கள் எத்பாவேஷு அப்படின்னு எந்தெந்த அவதாரங்களுக்கு பிருத்விதேஷு தனித்தனியாக ஏற்றதோ அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்றதாக வாமனாவதாரம்னா, வாமனாவதாரத்துல பிரம்மச்சாரி அப்படின்னா தாயார் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னா வக்ஷஸ்தலத்துல தெரியாம இருக்கலாம், ஆனா அப்ப கூட தாயார் இல்லாம பெருமாள் அங்க வந்து அவதாரம் பண்ணல அப்படின்னு. அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எத் தர்மைரிக தர்மிணி அப்படின்னு அவனுடைய தர்மத்தையே ஏற்றுக்கொண்டு விஹரதே நானா கிருதிர் நாயிகா அப்படின்னு எல்லா இடத்திலையும் நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு. அப்பேற்பட்ட தேவோகோ அந்த அப்பேற்பட்ட பெருமாள், அந்த பெருமாள் சொல்லும்போது தாயாரும் பெருமாளும் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் சுபத்தை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான அற்புதமான இங்க மங்களாசாசனம். திவ்ய தம்பதி அப்படின்னு எடுக்கும் போதே இந்த சுவாமி தேசிகன் நம்ம போன வாரம் பாஷ்யக்காரருடைய சரித்திரம் பார்த்தோம், அதுல முதல்லயே தே பெருமாள் சொல்றது என்னன்னா அகமேவ பரம் தத்துவம், யார் பரம் தத்துவம்னா நான் அப்படின்னு. அதுக்கு திருத்திய பிரம்மதந்திர சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது ஸ்ரீமானான நாமே பரதத்துவம் அப்படின்னு. ஸ்ரீமானான அப்படின்னா தாயாரோட சேர்த்துதான், அதனாலதான் பாஷ்யகர் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல முதல் முதல் மங்களாசாசனத்துல ஸ்ரீனிவாசேனா அங்க எல்லா எந்த பெருமாள் வேணா போடலாம், எல்லாரும் சாட்சாத் பகவான் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஸ்ரீனிவாசேனா தாயாரும் பெருமாளும் ரெண்டும் சேர்ந்து அங்க இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய சம்பிரதாயமே லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமா அப்படின்னு தாயாரும் பிராட்டியும் பரபிரம்மஸ்வரூபமா இருந்தா கூட சையேக்கா அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்துதான் பரபிரம்மஸ்வரூபம், ஒருத்தர் மட்டும் கிடையாது. எந்த இடத்திலையும் திருவில்லா தேவரை தேவேன்மின் தேர்வுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி தாயார் இல்லாத பெருமாள் இருந்தேர்னா அவர்கிட்ட நாங்க போவே மாட்டேன் அப்படிப்பட்டவர் எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறது. பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்து கஷேத்திரத்தினால சொல்ற பராசர பட்டர் குழந்தையிலேயே எப்படின்னா குரத்தாழ்வாருடைய குமாரர் குழந்தையிலேயே அழுவாராம், அழுதுண்டே இருப்பாராம். அது என்ன பண்ணனா கோவில்ல கொண்டு ஒரு தூளி கட்டி குழந்தைய விட்டுட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். ஏன்னா அந்த தாயார் அதுவும் தாயார் சன்னதியில பெருமாள் சன்னதியில விட்டா திருப்பி அழுதுன்னுதான் இருப்பேன், தாயார் சன்னதியிலேயே இருக்கணும். ராத்திரி அந்த குழந்தையே அங்க தூளியில கட்டிட்டு வந்துருவாளாம் எல்லாம் பெரியவா. கார்த்தால எழுந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு பசிக்கு யார் ஆகாரம் கொடுத்தா எப்படி அந்த குழந்தை தூங்கி தின்னா கவலையே இல்லை, ஏன்னா எல்லாமே தாயார் பார்த்துப்பாங்க. அம்மா குரத்தாழ்வாருடைய மனைவி தர்மபத்தினி அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு இருக்கு தாயார் அப்படி எதிர எழுதினா இந்த குழந்தை வந்து ரெண்டு கையை நீட்டி அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு தாயார காட்டுமா. அந்த சின்ன குழந்தையிலேயே தாயார்னா அவ்வளவு பிராணம். அவர் கூட சொல்றார் அவர் அவர் வந்து பெரிய சாணம்னா அவர் சொல்லும்பொழுது என்னன்னா அற்புதமாக தாயார் பத்தி ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் பராசர பட்டர். எல்லாரும் பெருசா விபீஷண சரணாகதி எடுத்து அவ்வளவு சொல்றீங்களேப்பா எல்லாம் சொல்றீங்க. அங்க என்ன பண்ணார் விபீஷணன் போனா ராமர் என்ன பண்ணார் காக்க வச்சுட்டார், இவனை சேர்த்துக்கலாமா வானாமான்னு ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு உட்கார வச்சுட்டார். ஆனா எங்க தாயார் பாத்தீங்களா அது விபீஷண கோஷ்டியை நீர் அவ்வளவு காலக்ஷேபம் பண்ணி எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க தாயார் கோஷ்டியில லங்கை எல்லாம் முடிஞ்சு ராவண வதம் கூட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அங்க அந்த சீதாதேவிய வந்து அசோகவனத்துல இம்ச பண்ணிட்டே இருந்தா இல்லையா ஒரு நாலு ராட்சசி, அவளை பார்த்து ஹனுமார் வந்து அவள்லாம் பயந்துட்டாலாம், ஏன்னா ராவணேஸ்வரனையே வதம் பண்ணிட்டேதான் அவளுக்கு பயம். ஹனுமார் இவாளை பார்த்து சொல்றா இத்தனை நாள் அவன் டெய்லி திட்டிண்டே இருந்தால இவாள ஒரு அடியை போட்டுட்டோமா ஒரு நிமிஷத்துல இவாளை அடி அடிச்சுட்டோமான்னலாம். ஆனா அவளுக்கு அங்க வந்து சரணாகத்தின்னு என்னன்னு தெரியல, கையை கூப்பணும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஏன்னா ராட்சச அவளுக்கு அந்த மன்னிப்பு அதுல அந்த ராட்சச குலத்திலேயே ஒருத்தன் பாவம் தர்மாத்மா விபீஷணசிய தர்மாத்மா விபீஷணன் தான். அது தவிர மற்றவாளுக்கு ராவணன் என்ன சொல்றான் என்ன ரெண்டா துண்டா எடுத்து போட்டா கூட நான் ஒருத்தங்கிட்ட போய் மன்னிப்புன்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற அது அவளுடைய இது சுபாவம் சுபாவமாகவே வருது. அது ஏதோ பெரிய பாவம் ஒருத்தன் போய் மன்னிப்புன்னு கேட்டா அது பெரிய பாவம் அப்படின்னு அவளுக்குள்ள அது சுபாவம் தெரியாதவா அப்படியே. ஆனா என்ன பண்றா முழி முழின்னு முழிக்கிறாளாம், பயம் இருக்கு ஐயோ ராவணனையே வதம் பண்ணவா இவாளால போய் சண்டை போட முடியாது. அப்ப தாயார் சொல்றாளாம் பாவம் பாவா என்ன பண்ணா உட்குட அவளுக்கு அது சுபாவம் அவ ராஜா சொன்னான்னு கேட்டா அவளுக்கு ஒன்னும் தெரியாது, நம்மளும் அதுக்குன்னு சமமா போட்டு அவளை அடிச்சுட்டேன்னா அப்ப நம்மளுக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா. அப்போ தாயார்கிட்ட அங்க போனா சரணாகதி பண்ணாதானாம் சர்வலோக சரண்யாய அப்படின்னு சரணாகத்தின்னு பண்ணா அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் பகவான் ரட்சிப்பான். ஆனா இங்க சரணாகத்தியே பண்ணல, தாயார் முன்னாடி வந்து நின்றா போறோம் இவனை மன்னிச்சிருன்னு அப்பேற்பட்ட கருணை. அதனாலதான் தாயார் இருக்கும் பொழுதே நம்ம வந்து சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பாஷ்யக்காரர் எடுத்து காட்டினர். நம்ம சம்பிரதாயம் சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்துல தாயார் தான் தாயார் தான் எல்லா இடத்துலையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுவும் திரு ஐமொழிக்கு வியாக்கியானம்லாம் சுவாமி தேசிகனுடைய இது பார்த்தோன்னா லக்ஷ்மி பதித்துவம் அப்படின்றதெல்லாம் எடுத்து காட்டிதான். பெருமாளுக்கு என்ன பெருமைன்னா லக்ஷ்மியினுடைய பதி அப்படின்றதுதான் பெருமாளுக்கே பெருமை அப்படின்னு அப்படி காமிச்சிருக்கான். அப்படி அந்த திவ்ய தம்பதிகள் அந்த தேவோன சுபமாத்தனோது நமக்கு மங்கள சாசனம் நமக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அப்படி அவளுக்கு மங்களாசாசனம் பண்றேன். இவா இந்த திவ்ய தம்பதிகள் தான் இத்தனை அவதாரங்களும் நமக்கு பண்ணா அப்படி. இதுக்கு அடுத்தது மக்ஷாவதாரம். நிர்மக்னஸ்ருதிஜாலமார்கணதசா தத்தக்ஷணைர் வீக்ஷணைஹி அந்தஸ்தன்வ திவாரவிந்த கஹனான் யௌதன்வதீநாமபான் நிஷ்ப்ரத்யூஹ தரங்கரிங்கணமித ப்ரத்யூடபாதச்சடா டோலாரோ ஹம்சதோ ஹலம் பகவதோ மாத்ஸ்யம் வபுஃபாதுனஹ அப்படின்னு இங்க வந்து பகவதோ மாத்ஸ்யம் வபுஃபாதுனஹ அப்படின்ற கடைசி ஒரு ஸ்லோகம் அந்த இதுல வந்து பகவான் மத்ஸ்ய வடிவத்திலே வந்த அந்த பகவான் வபுஃபாதுனஹ நம்மை காக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அந்த மத்ய அவதாரத்தை பகவான் ஏன் பண்ணான் அப்படின்றதுக்கு அந்த சரித்திரங்கள்லாம் சுவாமி தேசிகன் நீங்க எடுக்கல. ஆனா அந்த அவதாரத்தை அந்த லீலைய அவ்வளவு அழகா ரசிக்கிற மாதிரி என்னன்னா நிர்மக்ன ஸ்ருதிஜால முழுகி போன அந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்காகவே பகவான் மத்யாவதாரம் எடுத்தார். அவதாரத்துல வேதத்தை ரட்சிக்க அப்படின்னு எடுத்த அவதாரங்கள் அப்படின்றதே நிறைய உண்டு. அதுல ஹயக்ரீவாவதாரம் மத்யாவதாரம் அப்படின்னு ஹயக்ரீவாவதாரம் வந்து பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ண உடனே அந்த வேதத்தை உபதேசம் பண்ணி நீர் மேற்கொண்டு சிருஷ்டி அப்படின்னா மூல சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கும் பஞ்சபூதங்கள் அந்த மூல சிருஷ்டி எல்லாம் பகவான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி இதை வைத்து மேற்கொண்டு சிருஷ்டியை நீர் பண்ணும் அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன அகங்காரம் வந்திருக்கான். அகங்காரம் வந்து பாத்தியா பெருமாள் கிட்ட முதல் முதல்ல என்னதான் படைச்சார் நான் தான் பாக்யசாலி அப்படின்ற ஒரு அகங்காரம் நம்மளாலதான் என்ன சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு பகவானோட சங்கல்பத்தினாலே தானே பண்றோம் அப்படின்னு இல்லாம நம்மளே பண்ணுவோம் அப்படின்ற அகங்காரத்தினாலே அப்ப மதுவையிட்டவர்கள் அப்படின்றவா வேதத்தை தூக்கிட்டு போய் பகவான் ஹயக்ரீவனாக வந்து ஹயக்ரீவாவதாரம் எடுத்து அதை ரட்சிச்சு கொடுத்தான் அப்படின்றது சிருஷ்டி காலத்துல. இந்த மத்யாவதாரம்ன்றது பிரளய காலத்துல. பிரளய காலத்துல எப்படின்னா இந்த மது கைட்டவர்கள் அப்படின்னு ராட்சசர்கள் அப்படின்னு சொல்றது வந்து சரித்திரத்துக்காக உண்மையா என்னன்னா ஒருத்தருக்கு மூணு குணங்கள் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கிற மூணு குணங்கள் வந்து சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு மூணு குணங்கள். நம்ம எல்லாரும் சாதுக்களா இருந்து நல்ல ஞானத்தோடு இருந்து நல்லதையே தினமும் பண்ணிட்டு நல்ல சாப்பாடே சாப்பிட்டுட்டு எப்பயுமே நல்ல விஷயத்தையே பேசி இருந்திருக்கிறதுனா அவளுக்கு சத்வகுணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எல்லாருக்குமே அந்த மூணு குணமும் இருக்கும். ரஜோகுணம்னா கோபங்கள் அதிகமா வரும். அது நம்ம சாப்பிடுற ஆகாரத்திலேயே சில ஆகாரங்கள்லாம் நம்ம பெரியவா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதனால நம்மளுக்கு கோபங்கள் அதிகம் வரும். அதுக்கப்புறம் சப்த ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னா சோம்பேறித்தனம் எப்பயுமே தூங்கிட்டே இருப்பான். அதுக்கு காரணம் கிளைமேட் கூட இருக்கலாம் குளிர் காலத்துல எல்லாம் தூங்கிட்டே இருப்பா அதனாலதான் நமக்கு வந்து மார்கழி மாசத்துல சீக்கிரமே எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம தெரியவா வச்சுட்டா. அப்படி இந்த மூணு குணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா எந்த குணம் அதிகமா இருக்கோ அவனுடைய அந்த சுபாவங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடும். இதுல மூணு பேர் அதுக்கு சின்ன உதாரணம் பார்த்தா ராவணனுக்கு என்னன்னா ரஜோகுணம் அதிகம் அவன் கோபத்திலேயே இருப்பான் எப்பயும் அகங்காரத்துல இருப்பான் அதுல எல்லா தப்பும் பண்றான். கும்பகர்ணன் வந்து தமோ குணம் அதிகம் சோம்பேறித்தனம் எப்பயும் தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது. விபீஷணன் சத்வகுணத்தை படைத்தவன் அப்படின்றதுனாலே தர்மாத்மாவா இருந்தான். அப்போ இந்த ரஜோகுணம் தமோகுணம் இல்லையா அந்த ஒரு பிரளய காலத்துல பிரம்மாவுக்கு ஒரு தூக்கம் வந்துருது கொட்டாய் விட்டுட்டார் அப்படி ஒரு கொட்டாய் விட்டுட்டு அவர் அப்படியே என்ன ஆப்போகுது அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துட்டாராம். அதனால அந்த குணமான மதுக்கைட்டவர்கள் அவருக்கு பாடம் கிடைக்கணும்னு பகவான் அவா மூலமாக வேதத்தை எடுத்துன்னு போயிட்டான். அந்த குணங்கள்னாலே அவர் அதை அந்த வேதத்தை மறந்துட்டேர் அப்படின்றத நம்ம தத்துவமாக புரிஞ்சுக்கணும். அது பிரளய காலத்துல அவர் வந்து கடலுக்குள்ள எடுத்துட்டு போனதுனால மீனாக வந்து அந்த வேதத்தை ரட்சிச்சு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப நிர்மக்ன ஸ்ருதிஜால அந்த முழுகி இருந்த அந்த வேதத்தை கூட்டங்கள் வேதம்ன்றது ரிக்யஜுர் சாம அதர்வண வேதம்னு நம்ம பாக்குற சாக்கைகள் இந்த பூமியில இருக்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு மேல சூரிய மண்டலத்துல இன்னும் நிறைய சாக்கைகள் இருக்காம் பிரம்மலோகத்துல இன்னும் நிறைய சாக்கைகள் இருக்கு. வேதாக அசங்கியாகனு வேதத்துக்கே அவ்வளவு அனாதியாக இருக்கும் அது எவ்வளவு கணக்கில்லாத இருக்கும் அதெல்லாம் அத்தனையும் நம்மளால அத்தியனமே பண்ண முடியாது அங்கங்க அது இருக்கிறதுனாலே. அப்பேற்பட்ட அத்தனை கூட்டத்தையும் அந்த கூட்டம் ஸ்ருதிஜால வேதத்தினுடைய கூட்டத்தை மார்கணதசா தேடிண்டு போய் அந்த தேடிண்டு அந்த அந்த தேடுற சமயத்துல எப்படி இருக்கின்றது ஒரு மீனாக அந்த கடல்ல போய் தேடுறதுன்னா கடல் பெரிய கடல் அதுல போய் அந்த வேதத்தை தேடணும்னா எப்படி அவர் உள்ள போவார் அப்படி அங்கேயும் இங்கேயும் பார்த்து தன்னுடைய கண்களாலே அவர் அந்த பார்க்கிற திசை எல்லாமே அந்த தாமரை புஷ்பங்களாக மலர்ந்தான். அந்த கண்கள் தானே தாமரை. நம்ம பார்த்தோமே பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலேயே பகவானுடைய கண்கள் எப்ப ஏற்பட்டதுன்னு ததா கப்பியாசம் புண்டரீக்கமே வச்சினேன்னு அதுக்கு எப்படி யாதவ பிரகாசர் வியாக்கியானம் பண்ணார் அதுக்கு பாஷ்யக்காரர் அது வந்து தாமரை புஷ்பங்கள் அந்த ஜலத்திலே இருக்கிற தாமரை புஷ்பங்கள் சூரிய கிரணங்களாலே மலர்ந்த சமயத்துல எப்படி அது சிவப்பாக இருக்குமோ அப்பேற்பட்ட கண்களுடையவன் அப்படின்னு செந்தாமரை கண் செங்கனி வாய் நாத்தோல் அமுதே எனது இதேன்னு ஆழ்வார்கள்லாம் செந்தாமரை கண்ணான் அது சொன்ன அதனாலதான் நம்ம சம்பிரதாயமே அந்த ஆழ்வார்கள் அப்படி நமக்கு சொல்லி காட்டினதுனால நமக்கு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் தோணாது. அதெல்லாம் சுவாமி பாஷ்யக்காரர் சின்ன வயசுலேயே ராமானுஜர் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அதுக்கு அப்படி அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் பண்ண முடியுதுன்னா அதுக்கு ஆழ்வார்களுடைய அனுகிரகமே காரணம். அப்படி அந்த தத்த கஷணை வீக்ஷணைன்னு பார்த்து பார்த்து எங்க இருக்குன்னு அட்டென்டிவா எல்லா கண்களும் இந்த பக்கமும் அந்த பக்கம் சுத்த அந்தஸ்தன்வதிவாரவிந்த அரவிந்த அப்படிங்கும்பொழுது அங்க வந்து தாமரை கடல்கள் அப்படிங்கிறது காடுகள், தாமரை காடுகள். காடுகள்னா அவ்வளவு தாமரைகள், அந்த கண் அப்படி பார்க்க பார்க்க அந்த தாமரை புஷ்பங்கள் போல இந்த பக்கம் அந்த பக்கமும் தாமரை காடுனா சமிருத்தியாக ஆச்சரியமாக கஹனா நௌதன்வதீனாமபான் அப்படின்னு அந்த கடல் ஜலத்துல முதல்ல என்ன இருக்கு மூழ்கி அப்படின்னு. எங்க மூழ்கி அப்படின்னா கடல் ஜலத்துல மூழ்கி அந்த வேதத்தை தேடுற அந்த அழகு. நிஷ்பிரத்யூஹ தரங்கரிங்கணம் இத பிரத்யூட பாதச்சடாம். அப்போ அந்த நிஷ்பிரத்யூக தரங்கறிஞன இவர் அந்த மீன்னா கடலுடைய அலைன்றது கடலுக்குள்ள நடுவுல போய் பார்த்தா தெரியும் அல்ல பெருசு பெருசா வரும். அப்ப அந்த மீன்றது அப்படியே மிதக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே ஆடும். அது எப்படி இருக்கு அப்படின்னா டோலாரோஹம் சதோஹலம் அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த மத்ஸ்யாவதாரத்துல இருக்கிற சாக்ஷாத் பகவான் அந்த கடல் அலையிலே ஒரு மீன் அந்த டோலாரோகம் அப்படிங்கும் பொழுது ஆரோகம் அவரோகம் அப்படின்னு டோலை டோல உற்சவம் ஆச்சரியமா நடக்கலையா திருவேங்கட முடியானுக்கு தினமுமே சாயங்காலம் அஞ்சே காலம் நம்ம டோலோத்சவம் செய்வோம். அந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள் அதே மாதிரி நம்ம மாலோலன் டோலை அப்படின்னா கண்ணனுக்கு டோலைன்னா நமக்கு ஒரு ஆச்சரியம் இல்லையா நம்ம கிரகத்திலேயே எல்லாம் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு ஆசை அந்த டோலை அந்த டோலையில டோலாரோ அந்த ஊஞ்சல்ல அந்த ஆட்ரா போல அந்த இங்க வந்து பேசிக்கன் எந்த அந்த அவதார அவதார காரணங்கள் எடுக்கல அதெல்லாம் நிறைய இடத்துல அவர் சொல்லிட்டு தசாவதாரத்திலையும் இல்ல தயாசதகத்திலையும் வரதராஜ பஞ்சாசத்திலையும் கூட நிறைய தசாவதாரத்தை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல என்னன்னா அந்த வர்ணனை தான் அந்த அந்த மக்ஷம் அவதாரம் பண்ணும்பொழுது அந்த டோலேல அந்த சமுத்திரமே ஒரு ஊஞ்சலாட்டம் அந்த அலை மேலையும் கீழையும் போக அதுல பகவான் அந்த வேதத்தை தேடி இங்கேயும் அங்கேயும் தன் கண்கள் எல்லாம் அத்தனை தாமர புஷ்பங்களாக காடுகளாக இருக்கிற அப்பேற்பட்ட அந்த பரம கிருபையோட அவனுடைய கட்டாட்சம் நம்ம மேல வரணும். அப்பேற்பட்ட மாத்ஸ்யம் வபுஃபாதுனஹா அப்பேற்பட்ட அந்த மத்ஸ்யரூபியான பகவான் அவருடைய கட்டாட்சம் நமக்கு படணும் அப்படின்றது இந்த இடத்துல ஆச்சரியமாக சுவாமி தேசிகனுடைய வர்ணனை. இது எல்லாமே அந்த லீலையுடைய வர்ணனை தான் இந்த 10 ஸ்லோகங்களுமே. ஏன்னா அங்க அங்க மத்ஸ்யாவதாரத்தை அந்த தசாவதார சன்னதியில் நம்ம சேவிச்சா அப்படி இருக்கும் அவ்வளவு ஆச்சரியமா அப்படியே அந்த மங்களாசாசனம் அந்த பெருமாள் எப்படி இருக்கேர் அப்படின்னு அந்த அந்த அவதாரத்துல அவர் வர்ணிச்சு பார்த்து அதை எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணு. அந்த மாதிரி சத்யவிரதன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து அவர் வந்து அர்க்கியம் விடும் பொழுது கையில ஒரு சின்ன மீன் ஒண்ணு மாட்டி நிறுத்தான். அர்க்கியம் விடும்போது அவர் திருப்பி அதை கீழே விட்டு திருப்பி திருப்பி அர்க்கியம் எடுக்கும்போது திருப்பி திருப்பி அந்த மீன் வந்துட்டே இருந்தது. என்னடா அது அப்படின்னா அந்த மீன் வந்து எனக்கு இந்த குளத்துல இருக்கிறது கஷ்டமா இருக்கு ஏதாவது பெரிய மீன் என்ன சாப்பிட்றோம் நீரே என்னை காப்பாத்தும் அப்படின்னு சரின்னு அவருடைய கமண்டுலுல போட்டுட்டாரு. அது கமண்டுல கொஞ்சம் பெருசாயிடுச்சு நான் கொஞ்சம் பெருசாயிட்டேன்னு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில போட்டாரு. இன்னும் சீக்கிரம் பெருசாயிடுச்சு அப்ப என்ன பண்றதுன்னு குளத்துல விட்டாரு. குளத்திலயுமே அது ரொம்ப பெருசாயிடுச்சு அப்ப என்ன பண்ற சமுத்திரத்துல விட்டாரு இன்னும் பெருசாயிடுச்சு. அப்ப அவன் ஆச்சரியப்பட்டானால் இவ்வளவு சின்ன நாட்கள்ல 2-3 நாட்கள் இவ்வளவு பெருசாகிறதுக்கான காரணம் என்ன நீர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது சாக்ஷாத் பகவானே அப்படின்னு மத்ஸ்யாவதாரமாக அந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு எப்பேற்பட்ட வரன் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜா சொன்னானா ஏன்னா இது பிரளய காலம் இல்லையா அப்ப வந்து ஒரு கல்பகாலம் பிரம்மாவுடைய ஒரு கல்பகாலம் முடிஞ்ச உடனே அடுத்த கல்பகாலம் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன பிரளயம் இருக்கும் அந்த பிரளயத்துல நீர் வந்து சில சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றேன் நானே ரட்சிக்கிறேன்னு அந்த காலத்துல ஒரு படகு போலே அந்த மீன் படகு போலே வந்து அந்த சப்த ரிஷிகளையும் அந்த ராஜாவையும் அவர் காப்பாத்தி அடுத்த யுகத்துல திருப்பியும் அவாளையும் அந்த வேதத்தையும் உபதேசம் பண்ணி அந்த வேதத்தையும் ரட்சிச்சு நமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த சத்யவிரத ராஜா தான் பிற்காலத்தில் மனுவாக இருந்தேன் அப்படின்றது சரித்திரம். அந்த வேதத்தையும் ரட்சிக்கிறது அதனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பகவானை இங்க வர்ணிச்சு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணு. அடுத்தது கூர்மாவதாரம். அவ்யாசுர் புவனத்ரயே அனுபிருதம் கண்டூயனை ரத்ரினா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்மவ புஷோ விஸ்வாசவாதோர்மய யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோள பரியங்கிகா நித்யாரோஹண நிருத்தோ விஹரதே தேவ சஹைவ ஸ்ரீயா அப்படின்னு தேவ சகைவ ஸ்ரீயான்னு கடைசியிலேயே தாயாரோட சேர்த்து அப்படின்ட்டு இது வந்து கூர்மா அவதாரம். அதுக்கு இங்கேயும் வந்து கூர்மா அவதாரத்தோட விசேஷங்கள்லாம் சொல்லல. அவ்யாசுர் புவனத்ரயி அந்த அலைகள் அந்த அலைகள் எங்களை காக்க வேண்டும். யாரை காக்க வேண்டும்னா புவனத்ரயி இந்த 3 உலகங்களையும் காக்க வேண்டும் அப்படிங்கிற 3 உலகங்கள் அப்படின்னா 3 உலகம்னு எடுத்துக்கூடாது. நம்ம இருக்கிறது ஒரு ஒரு லோகம் அது பூமி. பூமிக்கு மேல இருக்கிற பூ மகாலோக பிரம்மலோக பரியந்தம் பூமிக்கு கீழே இருக்கிறது. பூமிக்கு கீழே இருக்க லோகம் பூமிக்கு மேல இருக்க லோகம் பூமி அப்படின்னு எடுத்தா 3 லோகம் அப்படின்னா 7-14 லோகத்தையும் இந்த அண்டகட்டாக அத்தனையும் அந்த அலைகள் ரட்சிக்கட்டும் அப்படிங்கிற எந்த அலைகள் அப்படின்னா கூர்மாவதாரத்தை எடுக்கிறார். அப்ப எதுக்காக எடுக்கிறார் கூர்மாவதாரம் அப்படின்னு பார்த்தா, துர்வாச மகர்ஷி எல்லாரும் சொல்லுவா அமிர்த ராட்சசர்கள் வந்து ரொம்ப சக்தி கூடிட்டு அந்த ராட்சசர்கள் அவ வந்து இந்திரனோட இந்திரனை ஜெயிச்சுட்டா இந்திரனை ஜெயிச்சதுனால இந்திரனுக்கு வந்து அமரத்துவம் இல்லை அதனால பெருமாள் கிட்ட வேண்டிட்டேன்னு அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா துர்வாச மகர்ஷி வந்து மகாலட்சுமியுடைய மாலையை கொண்டு அவர் போயிட்டு இருக்கும்போது எதிர வந்து இந்திரன் யானை மேல வந்திருந்தானாம். அந்த இந்திரனுக்கு அந்த மாலையை கொடுத்தார். அப்போ ஒரு பெருமாள் மாலை அப்படின்னு தாயார் மாலை நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணில் ஊற்றி அதை மரியாதையா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆத்துக்கு போய் அதை எடுத்து சன்னதியிலேயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் இது பண்ணுவா. இவன் என்ன பண்ணா அந்த யானையை நேர் அந்த மாலையை நேர யானை கிட்ட கொடுத்துட்டாரா இந்திரன். அதனுடைய மதிப்பு தெரியல அவனுக்கு. ஏதோ ஒரு ரிஷி ஒரு மாலையை கொடுத்தாரு அப்படின்னு அந்த யானை கிட்ட கொடுத்து அந்த யானை என்ன பண்ணிதான் தொண்டத்துல வாங்கி தூக்கி விசிறித்தான், தூக்கி விசிறி போட்டு மிரிச்சிருக்கான். அப்ப அந்த ரிஷிக்கு பரம கோபம் வந்தது, எப்பேற்பட்ட தாயாருடைய மாலை இப்படி பண்ணிட்டே அப்படின்ட்டு உனக்கு இத்தனை ஐஸ்வர்யமும் போயிடும் அப்படின்னா. அப்ப இந்திரலோகத்துல இருக்க அத்தனை ஐஸ்வர்யங்களும் போயிடுது. ஐஸ்வர்யத்துல வீரமும் ஒண்ணுதானே, அதனால அவனால யுத்தமும் பண்ண முடியல, ராட்சசர்களை ஜெயிக்கவும் முடியல. அந்த மகாலட்சுமி அப்படின்னா பணம் அப்படின்னு நம்மளவா நினைச்சிட்டு இருக்கான். சரஸ்வதினா கல்வி, பார்வதினா சக்தி அப்படின்னு. ஆனா மகாலட்சுமிக்கே மொத்தம் அத்தனை. எப்படி பகவான் தான் எல்லாருக்குமோ அதே போலதான் தாயார். வித்யாலட்சுமி, மோட்சலட்சுமி அப்படின்னு, தைரியலட்சுமி, ஸ்தைரியலட்சுமி, அத்தனையும் சௌபாகியத்தையும் நமக்கு கொடுக்கறது மகாலட்சுமி தான். அது இல்லாத இந்திரன் கஷ்டப்படும் போது பிரம்மா கிட்ட கேட்கும் பொழுது பிரம்மா பகவான் வேண்டிக்க சொல்ல பகவான் வந்து இந்த திருப்பார்கடலை கடையும் அப்படின்னு சொல்ல, திருப்பார்கடலை கடையணும்னா என்ன பண்றது, திருப்பார்கடலை கடையணும். அது எப்பேற்பட்ட கடல், அதை கடையறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவ திருப்பியும் பகவானையே கேட்க மந்திர பர்வத்தத்தை கொண்டு வந்தா. மந்திர பர்வத்தத்தை கொண்டு வரும்போது அதை கடையணும் அப்படின்னும் போது அந்த மந்திர பர்வத்தம் உள்ள போயிட்டே இருந்ததுதான், அதுக்கு சரியான பேலன்ஸ் இல்ல. அந்த மந்திர பர்வத்தை எப்படி கடைய முடியும், இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னா, வாசுகின்ற ஒரு பாம்பு எடுத்துன்னு வர சொன்னாலும் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் பிடிச்சு அவ இழுத்தா. அப்ப அது மலை உள்ள உள்ள போக ஆரம்பிச்ச உடனே கூர்மாவதாரத்தை பகவான் எடுத்தார் அப்படின்னு. அந்த கூர்மாவதாரம் எடுக்கும்போது என்னன்னா ஆழ்வார் கூட சொல்றாரு, அவர் முதுகுல கொஞ்சம் அரிப்பறிஞ்சது அதனால அவர் இப்படி ஒரு லீலையை பண்ணார் அப்படின்னு ஒரு ஒரு ஹாசியத்துக்காக சொல்றது. அப்ப வந்து அவர் கீழே இருக்கும்போது எப்பயுமே என்னன்னா நமக்கு வந்து வருடி விடுற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட மந்திர பருவத்தத்தை நம்ம முதுகுல வச்சு தேய்ச்ச அப்படி குழந்தைக்கெல்லாம் இப்படி தடவி விட்டா அது இப்படி தூங்கிடுமோ, அந்த கூர்மன்றது வந்து அந்த மேல வந்து இவ பண்றது அவருக்கு வருடி விடுற மாதிரி இருக்கு. பகவான் தூங்க அந்த தூக்கத்திலிருந்து வந்து அந்த மூச்சு இருக்கு இல்லையா, ஒரு கடலுக்குள்ள மூச்சு விட்டா நமக்கு பபுள் பபுளா வரும், அந்த பபுள் பபுள் வந்து அந்த பெரிய அலைகளை இன்னும் இன்னும் பெருசாக்கித்தான். அந்த அலைகள் அதே திருப்பார் கடல்ல தானே தேவசகைவஸ்திரியா அப்படின்னு தாயாரும் பெருமாளுமாக மேல இருக்கா இல்லையா, அவ அதே போல எப்படி மச்சாவதாரத்துல டோலோத்சவம் பண்ணாலும் இந்த மாதிரி அந்த தாயாரும் பெருமாளும் யோக நித்திரையில இருந்து அங்கேருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு. அந்த மாதிரி அவ்யாசுர் புவனத்திரை அப்பேற்பட்ட அலைகள் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு. அதே மாதிரி கண்டுவேணை ரத்ரினா, கண்டுவேணை ரத்ரினான்னா அந்த மந்திர பர்வத்தம் அவளுக்கு வருடி விடுறா மாதிரி இருக்கும் பொழுது நித்ராணசிய, அப்ப அந்த வருடி விடுறதுனால தூக்கம் வருதுனால பரஸ்ய கூர்மவ புஷோ விஸ்வாசவாத்தோர்மயா, அந்த பகவான் ஆமை வடிவமாக வந்து அவர் வாத்தோர்மையா அப்படின்னு அந்த அந்த மூச்சு மூச்சு பகவானுடைய மூச்சு காத்து எதிரா அப்படின்னா வேதம். போன இதுல வேதத்தை ரட்சிக்கவே வந்தார், இந்த இடத்துல அவருடைய மூச்சு காத்துன்றது அந்த வேதம், அந்த ஸ்ருதி, அந்த வேதங்கள் அப்படி அலைகள் அப்படி ஆட ஆட அங்க மேல இருக்கிற திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் பரியங்கம் பரியங்கத்துல இருக்கிறது இல்லையா பெருமாளும் தாயாரும், அவ வந்து அந்த ஊஞ்சலாடுற மாதிரி இருக்கான். எத்வி அதை வந்து ரெண்டாவது இதுல சொல்றாரு, எத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோதிபய பிரேங்கோள பரியங்கிகா, அந்த பரியங்கிகா பரியங்கம் அப்படின்னு ஆதிசேஷன் தான் பரியங்கம், ஸ்ரீ வைகுண்டத்துல பரியங்கத்துல பெருமாள் இருக்கே ஆதிசேஷ பரியங்கம் அப்படின்னு அந்த பரியங்கத்துல அங்க இருக்க நித்யாரோகன் அப்படி நித்தியமா தாயாரும் பெருமாளுமாக அதுல வந்து விளையாடுற மாதிரி நிர்வதோ விஹரதே தேவசகைவஸ்திரியா அப்படின்னு அந்த இருந்து நமக்கு கட்டாட்சம் பண்றா அப்படின்னு பகவான் வந்து யோக நித்ரையில இருக்கார். யோக நித்ரையில இருக்காருன்னா யோக நித்ரன தூக்கம் கிடையாது, தூக்கம்ன்றது ஒரு நிலை, முழிச்சின்னு இருக்கிறதுன்னு ஒரு நிலை, அதுக்கப்புறம் சாயங்கால வேளையில நம்ம வந்து பாதி தூக்கம் பாதி மூச்சின்னு இருக்கும் அது ஒரு நிலை. ஆனா யோக நித்ரேன்றதே வந்து முழிச்சின்னு இருக்கிறது தான், அது தூக்கமே கிடையாது. கண்ணை மூடிட்டு இருந்தாலுமே அந்த அந்த பகவானுடைய எண்ணங்கள் மொத்தமே அந்த பாகவதாக்கள் எப்படி எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு இருக்கு, அதனால அது தூக்கம் கிடையாது. கண்ணை மூடிட்டு இருக்கேன்னா பெருமாள் தூங்கிட்டு இருக்கேர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது பல நித்ரைகள் இருக்கு, யோக நித்ரை போக நித்ரை அப்படின்னு நிறைய சயனம் அப்படின்னுவா. ரங்கநாதன் வந்து யோக சயனம், யோக சயனம்னா பழைய காலத்துல எல்லாரையும் தன்னுடைய வயிற்றிலேயே வச்சுட்டு பிரளயகாலத்துல யாரும் இல்லாம சையேக்கா அப்படின்னு இருக்கிற மாதிரியான பகவான் தாயார் மற்றும் பக்ஷஸ்தலத்துல மத்த எல்லாரும் உதரத்துல தன்னுடைய வயிற்றிலே இருந்து அவர் ஒருத்தர் தான். தாயார் சன்னதி கூட அங்க கிடையாது, தாயார் சன்னதி தனியா தான். ரங்கநாதன் சன்னதியில வேற யாருமே கிடையாது. ரங்கநாதன் அந்த ஆதிசேஷன்ல படுத்துட்டு நமக்கு சேவை சாய்ப்பே. அது யோக நிதிரை. போக நிதிரை அப்படின்னா திருவனந்தபுரத்துல அத்தனை பிரம்மா சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மா இருப்பேர் தன்னுடைய நாபியில, ருத்ரன் வந்து தன்னுடைய கையிண்டே இருப்பேர், அதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் அங்க இருந்து பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பான். அது வந்து போக நிதிரை. அதுக்கப்புறம் அப்படி நிறைய ஸ்தல ஸ்தல சயனம் அப்படின்றா பெருமாள் கீழே இருந்து அவர் காட்சி கொடுக்கிறார், ராம நமக்கு அனுகிரகம் பண்றேன். தர்ப சயனம் அப்படின்னு தர்பத்துல இருந்தேர் அப்படின்றது ராமாயணத்துல விபீஷன் சரணாகதி ஆன உன்ன வருது அங்க வந்து இருது. அதுக்கப்புறம் உத்தான சயனம் அப்படின்னு பாதி தள்ளிண்டு வர்றான், பாகவதால பாக்கணும் அப்படின்னு ஒரு கழிச்சுண்டு ஆஹா குழந்தை வந்திருக்கானே அப்படின்னு பாக்குற மாதிரியான உத்தான சயனம். அப்படி அந்த மாதிரி பல சயனம், வீர சயனம் அப்படின்னு சங்க சக்கரத்தோட கோவிந்தராஜன் இருப்பார், வீரசைனாக இருக்கார் அப்படின்னு எல்லாமே பகவான். அது வந்து யோக நிதிரை அப்படிங்கும் பொழுது அது எல்லாமே தூக்கம் அப்படின்னு கிடையாது, நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த திருப்பார்கடல்ல இருந்தா நம்ம நீலைகள் பண்றோம், சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்தும் பண்றான் இல்லையா, எல்லாம் நமக்காக. அப்ப ஏற்பட்ட அந்த அலைகளையே சொல்றேன், அலைகள் அப்படிங்கும் பொழுது மூச்சு காட்டுன்னு எடுத்திருந்தா பெரியவாதுக்கு வியாக்கியானம் வேதங்கள் அப்படின்னு எடுத்து அந்த அலைகளானது எப்படின்னா அந்த அவதாரத்தை சொல்லாம அந்த கூர்மம் அப்படி அந்த மந்திர பருவத்தை மேல ஆடும் பொழுது அந்த கூர்மா அவதாரத்துல இருக்கிற கீழே இருக்கிற பகவானுக்கு வருடி விடுற மாதிரி அதுல தூங்கி அந்த தூக்கி குரட்ட விடுற அந்த மூச்சு காட்டுனாலே வந்த அந்த இன்னும் பெரிய அலைகள் மேல இருக்கிற ஆதிசேஷன்ல இருக்கிற தாயாரும் பெருமாளுமாக ஊஞ்சலாக ஆடுறது. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லல, அந்த மூச்சு காற்றே அந்த அலைகளே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு, ஏன்னா மூச்சு காற்றே வேதத்தினால அப்படி சொல்றேன் அப்படின்னு பெரியவா நமக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி இன்னைக்கு வந்து மத்ஸ்ய கூர்மா அவதாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அவதாரங்கள் எல்லாம் ரங்கநாதன் அப்படின்றதுனால முதல்ல தாயார் பெரிய பிராட்டி பெரிய பெருமாளுடைய மங்களாசாசனத்தோட ஆரம்பிச்சு இந்த ரெண்டு அவதாரத்தை இன்னைக்கு பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.